சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்கள் பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்கள் பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் வந்தம் ஒரு தான் விலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் வந்தம் ஒரு தான் விலங்கு நான் போட்டது. சோதனை மேல் சோதனை சோதமரசாமி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. பரிகாரம் தேடியிடம் செல்ல எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்லு. நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுக்க யாரிடம் சொல்லு. சோதனை மேல் சோதனை சோதமழி. வேதனை தால் வாழ்க்கை என்றால் தாங்கள் கூறி. சோதனை மேல் சோதனை சோதமழி. பத்தாவது நதியை பார்த்து ஆறுதல் அடைய இந்த நதியையும் சாந்தி போயிட்டா இந்த தவளையை தெய்வத்து திட்ட முறையிடுவாங்க. தெய்வமே கலைஞனா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும். தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. I'm gonna be there.